Tamil Tamil kudu kudi vinil parida ponnu kaikum poomarathil chennu kerida kaattu veesham perumalayarthu peya kaattu nilkaan orthu nilkaan neeramilli Tamil kootu koodi vinnil paarida தினம் தோறும் மாறும் லோகம் நமக்குள்ளதாகுமோ கொதிச்செங்கோ போகும் காலம் நமக்காய் நிற்குமோ நேடியாலும் தீருமென்னோ ஏறும் ஆசகள் தம்மில் தம்மில் கூட்டு கூடி விண்ணில் பாரிடா காய்க்கும் பூமரத்தில் சென்னு கேரிடா திரக்கிட்டு தென்னி போகும் நிலக்காத்த ஜீவிதம் ചലിക്കുന്നു മുന്നിൽ നീളും ചതിക്കുന്ന പാതയിൽ വീണിടാതെ ചുവടുമാറി പോവതെങ്ങു തമ്മിൽ തമ്മിൽ കൂട്ടുകൂടി വിണ്ണിൽ പാറിടാം പൊന്നു കായ്ക്കും പൂമരത്തിൽ ചെന്നു കേറിടാം பெருமழையார்த்து பெய்யா காத்து நில்கான் ஓர்த்து நில்கான் நேரமில்லி நீ தம்மில் தம்மில் கூட்டு கூடி விண்ணில் பாரிடா பொன்னு காய்க்கும் பூமரத்தில் சென்னு கேரிடா